அரிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா பொன்னம்மா பொன்னம்மா? என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு? என்ன பொன்னம்மா, நீ யாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா? எதுல சேர்க்க சொல்ல? ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கமண்டு பண்ணம்மா. நம்ம வாத்தி யாரு என்ன சொல்லுவாரோ, கூத்துலையா இந்த ஏழை என்ன ஏத்துக்கொள்ளுவாரோ. ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை. ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நான் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கமண்டு பொன்னம்மா. நம்ம வாத்தி யாரு என்ன சொல்லுவாரோ, இந்த ஏழை என்ன ஏத்துக்கொள்ளுவாரோ. நம்ம வாத்தி யாரு என்ன சொல்லுவாரோ, இந்த ஏழை என்ன ஏத்துக்கொள்ளுவாரோ. அரிதாரத்தின் மேலே என்ன ஆசை, நீயும் ஆசைப்பட்டா நானும் என்ன பேச. அரிதாரத்தின் மேலே என்ன ஆசை, நீயும் ஆசைப்பட்டா நானும் என்ன பேச. ஏன் குப்பண்ணா குப்பண்ணா, ஆமா ரொம்ப தப்பண்ணா தப்பண்ணா. சரியா போச்சு போ. இப்போ சிட்டு போல சுத்தும் சோகம் போதும், ஒரு கட்டுக்குள்ள சிக்கி கொள்ள வேணாம். இப்போ சிட்டு போல சுத்தும் சோகம் போதும், ஒரு கட்டுக்குள்ள சிக்கி கொள்ள வேணாம். போ பொண்ணம்மா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாதகிட்ட சொல்லன்னா வேற யார் சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறனா? ஆயம் பாட்டை எடுத்து விட்டாக ஒரு சனம் எல்லாமே மறக்கும், அது உசுரோட போய் கலக்கும். அது என் பாட்டு இல்ல, அது லேசான விஷயம் இல்ல. அத யார் இல்லன்னா அதுக்காவத்தான் இசை அவதாரமா நான் பிறந்தேன்னு பூலோகம் பாராட்டுமே. அட காசுக்கா பேரு காசை நாம் பட்டது வேற ஏதும் சொல்ல வரல. அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நீயும் ஆசைப்பட்ட நானும் என்ன பேச. அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ண. அதில் எனக்கும் ஓர் பங்கு உண்டு, அது எப்போதும் இங்கு உண்டு. நம்ம முன்னோர்களின் கலை முன்னால் வைத்தால் சுகம் உண்டென்று அறியாமல் நீ பேசுறே. அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. அரிதாரத்தின் மேலே என்ன ஆசை, நீயும் ஆசைப்பட்டா நானும் என்ன பேச. பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்ச ரக்கமண்டு பண்ணம்மா. இப்ப சிட்டு போல சுத்தும் சோகம் போதும், ஒரு கட்டுக்குள்ள சிக்கி கொள்ள வேணாம். அந்த சாமி நல்ல வரம் கொடுக்க போனா சின்ன பூசாரிய தட்டி விட வேணா. அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நீயும் ஆசைப்பட்ட நானும் என்ன பேச, அப்படி ஒத்துக்கோ.